Bond. A bond. A bond. A bond. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. Bande. பாண்டு பேபி. சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா? நான் சொல்றேன். தெருக்க சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா? மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா? நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? சின்ன வீடும் வேணாண்டி, பெரிய வீடும் வேணாண்டி, வேலை செஞ்சு பொழைக்கிறண்டி பாவமா. அடி அதுக்கு கூட வேட்டு வச்சா நாயம்மா, அடி அதுக்கு கூட வேட்டு வச்சா நாயம்மா. சின்ன வீடா இருந்தா எப்போதுமே ஒரே வீடுதான் எம்மாடி, எனக்கு ரொம்ப நல்ல பேருதான். சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா? மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா? அட மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா? மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா? இல்ல மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா? மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா? நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா? நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா?